இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது தெரியுமா? துன்பம் இல்லாவிட்டால் இன்பத்தை உணர முடியாது. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததே படைப்பு. எல்லோரும் இன்பமாக இருப்பது சாத்தியமில்லை. சீதையின் விருப்பப்படி மக்களுக்கு தேவைக்கு அதிகமாக செல்வத்தை ராமர் வழங்கினார். அதன்பின் மக்கள் வேலை செய்வதையே நிறுத்திவிட்டார்கள். அரண்மனைக்கு கூட யாரும் வேலை செய்ய வரவில்லை. தன்னுடைய தவற்றை சீதை உணர்ந்து கொண்டாள். வறுமையும் கூட இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்றுதான் என்பது அதன் பிறகே அவளுக்கு புரிந்தது. காலம் முழுவதும் இன்பமாக இருப்பவர் யாரும் இல்லை. அதுபோல் எல்லா பிறவிகளிலும் துன்பத்திலேயே அழிந்து இருப்பவர்களும் யாரும் இல்லை. செயலை போல் பலன், எல்லாம் அதற்கேற்பவே அமைகிறது. கடவுளின் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது.